விளக்கு பொண்ணு கடிச்சா, கொங்கு தமிழில் பட்டு படிச்சா, சிறுவாணி பெண்ணு புள்ள துள்ளி குதிச்சா, சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா. செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேடு இல்லாம கேளு பக்குவ மகள் நான் தானே இடுப்பு மடுப்பிலும் அடியே இனிப்பு இருக்குது கடிச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி பெண்ணி புள்ள துள்ளி குதிச்சா சொல்லி கிடைச்சதும் வழி அணைச்சா பொண்ணு கடிச்சா கொங்கு தமிழிலே பட்டு படிச்சா சிறுவாணி பெண்ணு புள்ள துள்ளி குதிச்சா